நான் சொல்லவே கைபேசி மின்கலம் போதாதடி உன் அழகை பருக என் கண்கள் போதாதடி என் நிலையை எழுத வானங்கள் போதாதடி நேரமுள்ள தின் எழுத்தும் வாரம் எட்டு நாள் கொடுத்தும் சுற்றும் பூமியை தடுத்துமே போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போத ஏதும் இல்லையே போல போ